இந்திராயணி காகி தேவாச்சியாழந்தி லாகலி சமாதி லாகலி சமாதி ஞானேஷாச்சி போதானேஷாச்சி இந்திராயணி காகி இந்திராயணி காகி இந்திராயணி காகி இந்திராயணி ஜானியாந்தராதா போகதோ ராணிவ ஜானியாந்தராதா ஜானியாந்தராதா ஜானியாந்தராதா ஜானியாந்தராதா ராதா ஜானியாந்தராதா போகதோ ராணிவ நாததி வைஷ்ணவ நாததி வைஷ்ணவ வைஷ்ணவநாதி வைஷ்ணவ நாதி வைஷ்ணவ நாதி வைஷ்ணவ நாதி வைஷ்ணவ நாதி வைஷ்ணவ நாதி வைஷ்ணவ மாதே இந்திராயணி காகி இந்திராயணி காகி தேவாச்சி ஆழந்தி லாகலி சமாதி ஞானேஷாச்சி போதானேஷாச்சி இந்திராயணி காகி இந்திராயணி காகி இந்திராயணி காகி मागे पुढे दाटे ज्ञानाचा उजेड मागे पुढे दाटे हो मागे पुढे दाटे ज्ञानाचा उजेड मागे पुढे दाटे ज्ञानाचा उजेड मागे पुढे दाटे ज्ञानाचा उजेड मागे पुढे दाटे ज्ञानाचा उजेड अंगणात झाड अंगणात झाड अंगणात झाड कैवल्याचे कैवल्याचे इंद्रायणी काठी इंद्रायणी काठी इंद्रायणी काठी देवाची आळंदी लागली समाधी ज्ञानेशाची हो ज्ञानेशाची इंद्रायणी काठी इंद्रायणी काठी इंद्रायणी काठी இந்திராயணி காட்சி இந்திராயணி காட்சி விட்டலா மாய பாப ஆ hine ujada bhavune ujadi dahile ujada bhavune nivrutti sopane mukta bari nivrutti sopane nivrutti sopane nivrutti sopane mukta bari mukta bari mukta bari indradini kaati indradini kaati indradini kaati indradini kaati indradini kaati devaachi aalangi lagali samadhi jnane saachi ho jnane saachi Indradhyani kaati, Indradhyani kaati, Indradhyani kaati.